இலே பூங்கு இலே கதை சொல்லவா, சொல்லாத செய்தியெல்லாம் சொல்லிவிடவா, ஏத்தி வச்ச பாரங்களை இறக்கி வைக்க வேணும்படி என் கவலை உனக்கு புரியுமா சொல்லம்மா. முத்துமணி பவளம்னு கொஞ்சி கொஞ்சி வளர்த்த மகே வேதனையில் வாடலாகுமோ, செல்ல செல்ல பிள்ளையின்னு சொல்லி சொல்லி வளர்த்த மகே சொந்தமின்றி வாழலாகுமோ, தாய்மடியில் வாழ்ந்த சுகம் தாயோடு போனதம்மா, வேறு வழி வாழ்ந்த சொந்தம் யானதம்மா, தாய் கொடுத்த அன்பின் மரம் யார் தருவார், என் தாய் மறைந்த துன்பத்தை தான் யார் குறைப்பார், அடத்தாய் தந்த பாசத்தை ஈடு செய்ய யாரும் இல்லையே. பூங்குயிலே பூங்குயிலே கதை சொல்லவா, சொல்லாத செய்தி எல்லாம் சொல்லிவிடவா. ஏறுழுது போட்ட மண்ணு நீர் வர காஞ்சது போல் தாயன்புக்கு ஏங்குறேனடி, ஊர்வலமாக வந்து தாயறிஞ்ச தீயுக்குள்ளே என் மனசு சாம்பலா செடி, வந்த வழி மட்டும் சுத்தம் வாழ்ந்த வழி எல்லாம் குத்தம், தாயிருந்து வளர்த்திருந்தா இந்த யுத்தம், நான் நடந்த பாதையெல்லாம் காட்டு முள்ளு, நான் ஊர் பழிய வாங்கும் சொம தாங்கி கல்லு, அட நல்லது கெட்டது நியாயத்தை சாமிய கேட்டு சொல்லு. பூங்குயிலே பூங்குயிலே கதை சொல்லவா, சொல்லாத செய்தி எல்லாம் சொல்லிவிடவா, ஏத்தி வச்ச பாரங்களை இறக்கி வைக்க வேணும்படி என் கவலை உனக்கு புரியுமா சொல்லம்மா. ஆறாரோ